முக்திம் ஞானம் விரக்திஞ்ச சஹ கிருத்வாகதா புவி கிருதாதித்வாபரஸ்யாந்தம் மகானந்தேன சம்ஸ்திதா. முக்திம் ஞானம் விரக்திம் ச சஹ கிருத்வா கதா புவி. நம பூமி மண்டலம் கத்வா முக்தி ஞான வைராக்யை சாகம் கிம் கிருத்தவதி? கிருதாதி த்வாபரஸ்யாந்தம் மகானந்தேன சம்ஸ்திதா. கிருதயுகாதாரப்ய த்வாபரயுகஸ்யாந்தம் யாவத் மகானந்தேன சம்ஸ்திதாத்வம்.